பெத்லஹேமின் புல் தொழுத்தில் உன்னியே சுஜாதனாய், பெத்லஹேமின் புல் தொழுத்தில் உன்னியே சுஜாதனாய். பாபிகளுக்கு மோஜகனாய் பாரில் இருந்து பிறந்தல்ல, பெத்லஹேமின் புல் தொழுத்தில் உன்னியே சுஜாதனாய். பாபிகளுக்கு மோஜகனாய் பாரில் இருந்து பிறந்தல்ல. Let me.